தம்பி வணக்கம். இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், வீடியோ காலை சரியாக கூர்ந்து கவனிங்க போதும். இப்போ ஏற்கனவே சொன்ன பதில்களையே திருப்பி உங்களுக்கும் சொல்லிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு ஒரு வேளை அலுப்பாக இருக்கலாம், புதுசாக வர்றவங்களுக்கு ஆனால் இது தேவையாக இருக்கும். இப்போ தென்னையை பொறுத்தளவில் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த பகுதியிலாம் தென்னை அதிகம். பெரும்பாலும் தனிப்பயிரை தான் அவங்க தென்னையை வச்சுருக்காங்க. நான் தான் வந்து தென்னையில் ஊடுபயிரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பல்லடம் பழனிசாமி ஐயா அவங்க தோட்டத்தில் கூட அவர் கொஞ்சம் அவசரப்படுறாரு ஊடுபயிர் வைக்கிறதுக்கு. நான் தான் தென்னைங்கிற தனிப்பயிர் இருக்கும்போது தென்னையோட காய்ப்பு விலை ஏற்ற இறக்கம் வரும்போது காய்ப்பு குறையும் போது வந்து விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க இல்லையா, ஒரு தனிப்பயிராக இருக்கும்போது. அதனால் அந்த தென்னைக்கு இடையூறு இல்லாத வகையில் தென்னைக்கு பலம் சேர்க்குற மாதிரி ஊடுபயிர்களை அது உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு நான் பேசி வச்சுருக்கிறேன். நம்ம பொள்ளாச்சியில் சக்தி தோட்டத்தில் அந்த தோப்பு வந்து இயற்கையாக வளமான பிறகு, அதாவது நீர்ப்பாசனம் இல்லாமலே தன்னை தானே பேலன்ஸ் பண்ணிக்கிற அந்த இடத்துக்கு வருது பாருங்கள். அந்த இடத்துக்கு வரும்போது அதன் உள்ளே நீங்கள் சொன்னது மாதிரி குறுமிளகு மற்றும் மாதுளை, கொய்யா, எலுமிச்சை, சப்போட்டா, அன்னாசி இந்த மாதிரி பயிர்களை வந்து அது உள்ளே ஊடுபயிராக கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதை நம்ம கொண்டு வரப்போகிறோம் சரியா, இன்னும் கொஞ்சம் நாளில் அது கொண்டு வரப்போகிறோம். அப்போ விவசாயிக்கு வந்து இயற்கையாகவே எல்லா வகையான எந்த வகையிலையும் வந்து விவசாயிக்கு வந்து ஒரு நிறைவான வருவாய், எந்த வகையிலையும் வருவாய் வந்துகிட்டே இருக்கும். பெரும்பாலும் பயிர் வைக்க விவசாயம் வந்து வாழ்க்கையினுடைய ஒரு ஓரமாக இருக்கணும். அதாவது எப்படின்னு சொன்னால், வாழ்க்கையை வந்து விவசாயம் வந்து முழுசாக ஆக்கிரமிக்கக்கூடாது. விவசாயிக்கு தற்காலத்தில் வந்து அப்படி கொண்டு வராங்க. இப்போ உதாரணமாக மென்பொருள் படித்த இளைஞர்கள்லாம் வேலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து முழு நேரமும் அவங்க வந்து வேலையாட்களாக இருப்பாங்க. அதாவது இவங்க சுதந்திரமாக வேலை செய்ய முடியாது, கிட்டத்தட்ட அடிமை வாழ்க்கையாக இருக்குது. வேலை வந்து படித்தவர்களாக இருந்தாலும் சரி படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, வேலைங்கிறது ஒரு அடிமைத்தான மாதிரி அறிய தெரிஞ்சு புரிதலாக இருக்குது. அந்த மாதிரி தான் வேலை நடக்குது, ஒரு சுதந்திரமான ஒரு இது இல்லை. இந்த அடிப்படையிலேருந்து விவசாயமும் அதில் விதிவிலக்கு இல்லைங்கிற மாதிரி ஆகிட்டு, விவசாயினா அவன் 24 மணி நேரம் விவசாயத்துக்காக உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அவன் சுதந்திரமாக இல்லை அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. அதிலிருந்து மாறி விவசாயங்கிறது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஓரம், அது வந்து வருவாயை கொண்டு வரதுங்கிறது ஒரு சாதாரணமாக வருவாய்ங்கிறது வந்துட்டுருக்கணும் அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம். அது மாதிரி தான் ஒவ்வொரு துறையிலையுமே இருக்கணும். ஒரு இப்போ மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து எவ்வளோ தான் அதிகமாக சம்பாதிச்சாலும் அந்த அடிமை வாழ்க்கை பிடிக்காம தான் அவங்க ஓடி வந்துடணும், வெளியில் போயிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அது கொடுத்தடிமை மாதிரி உணர்கிறாங்க அவங்க, ஒரு சுதந்திரமே இல்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி இல்லாமல் விவசாயமும் வந்து வெகு வெகு எளிமையானதாக இருக்கணும், ஒரு சுதந்திரமாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து வருவாயை கொடுக்குற ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். உதாரணமாக ஒரு தென்னை மரம் நட்டால் ஒரு 100 வருஷத்துக்கு காய்க்கும். அப்போ 100 வருஷத்துக்கு காய்க்கிற ஒன்றில் வந்து எதுக்கு வந்து அடிமையாக இருந்ததுக்கு உழைச்சிட்டே இருக்கணும். அது போலவே ஒவ்வொன்றுமே அப்போ வந்து இவனுக்கு வருவாய் வந்துகிட்டே இருக்குமே தவிர அங்கே வந்து அதிகமான உழைப்பு இல்லாமல் வருவாய் வர்றது மாதிரி, அதாவது அறுவடை மட்டுமே அதிகப்படியான உழைப்பாக இருக்கிறது மாதிரி, விற்பனையும் அதிக அறுவடையும் சரியாக, உற்பத்தி பொருளும் அதை உற்பத்தி பொருளை கொண்டு போய் நுகர்வோர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பாதுகாப்பான முறையிலையும் பத்திரமாகவும் கொண்டு போய் சேர்க்குற ஒன்று தான் விவசாயிக்கு வந்து வேலையாக இருக்கணும். உற்பத்தியும் அதை பராமரிக்கிறது ரொம்ப வேலையை வாங்கக்கூடாது அவனுக்கு, அவனுடைய வாழ்நாளை வீணடிக்கக்கூடாது. அவன் தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கவோ, தன்னுடைய தெருக்களை பராமரிக்கவோ, தன்னுடைய ஊரை பராமரிக்கவோ, நீதியை பராமரிக்கவோ, அவனுக்கு மற்ற தன்னுடைய அலுவல்களை கவனிக்க, குடும்பத்தை கவனிக்க, பொறுப்பை சமுதாய பொறுப்பை சுமக்கிறதுக்கு அவனுக்கு வந்து நிறைய நேரம் இருக்கணும், அவன் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். அதை தான் நம்ம இளைஞர்கள் மத்தியில் பேசுகிறோம். அந்த மாதிரி ஒரு முறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற முனைப்பில் நம்ம இருக்கோம். அது நல்ல மாதிரியாக புரிதலுக்கு வந்து, நல்ல மாதிரியாக செயல்பாட்டுக்கு வந்ததுன்னா விவசாயத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாறுதல் கிடைக்கும் விவசாயிகளுக்கு அப்படின்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.